శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. విభాతు మే చేతసి విశ్వసేతు వేగాపగా వేగ విఘాత హేతు అంభోజయోనేర్యదుపజ్ఞమాసీత్ అభంగరక్ష హయమేధ దీక్ష. విభాతు మే చేతసి విశ్వసేతు వేగాపగా వేగ విఘాత హేతు అంభోజయోనేర్యదుపజ్ఞమాసీత్ అభంగరక్ష హయమేధ దీక్ష. ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரத்தினுடைய நான்காவது பத்தியம். மூன்றாவது பத்தியமான ஜெயதி ஜெகதேக சேத்து வேகவதி மத்திய லட்சிதோ தேவஹா பிரசமயத்திய பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான். அதில் சொன்ன மாதிரியே அந்த ரெண்டு பூர்வார்த்தம் உத்தராதத்தில் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துகிறார். அங்கே என்ன சொன்னார்னா, முதல்ல சிறப்புற்று விளங்கட்டும்னு சொல்லிட்டு எவன் ஒருவன் இவ்வாறு செய்தானோ, எந்த பகவான் இவ்வாறு செய்தானோ, அது பின் இதில் முன்னாடி வந்து அவன் சிறப்புற்று விளங்கட்டும்னு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா, மே சேதசி விபாத்து அப்படின்னு என்னுடைய ஹிருதயத்தை நன்றாக தோன்றட்டும், காட்சி அளிக்கட்டும் சொல்லிட்டு கீழே வந்து யார் அந்த அஸ்வமேத யாகத்தை நிறைவுறச் செய்தானோ அப்படின்னு அந்த ரெண்டாவது பாகத்தில். அதனால் மறுபடியும் ரெண்டு கிரியாபதம், ரெண்டு வேர்ப்ஸ் இருக்குது. முதல் ஹாஃப் பூர்வார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா விபாத்து, இந்த பா பான்ற தாத்துக்கே வெளிச்சம், ஒரு ரேடியன்ஸ், ஒரு ஸ்பிளெண்டர், தேஜஸ் அந்த அர்த்தத்தை கொடுக்கறது. விபாதி பாதி, பாத்தின்றது வீன்றது விசேஷன அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது. அந்த உபசர்க்கத்துக்கு விசேஷன சிறப்பாகன்னு அர்த்தம். அது வி வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், சில சமயம் விபரீத அர்த்தத்தையும் கொடுக்கும், சில சமயம் விசேஷமான அர்த்தத்தையும் கொடுக்கும். விபாதி விபாத்து இந்த இடத்துல லோட்டில் காரணம், அது விபாத்தினா அது நன்றாக விளங்க வேண்டும் அர்த்தம், விளங்கணும் விளங்குகின்றதுன்னு அர்த்தம். விபாத்தின்னு சொன்னால் விளங்குகின்றது, லட்டில் காரம் சொல்லுவோம், லட்னா வர்த்தமான காலே அப்படின்னு சொல்லுவாள் இந்த சென்டென்ஸ். இந்த விபாத்துன்றது வந்து இது ஒரு மூடு, இம்பரேட்டிவ் மூடு, இது வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு வேர்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, மூட்ஸ் அண்ட் டென்சஸ் சொல்கிறாலும் அந்த மாதிரி வரும். இது வந்து நீ பண்ணட்டும் அப்படின்னு ஆகுதுக்கு ஒரு பிரார்த்தனா மாதிரியும் வச்சுக்கலாம். விபாத்துன்னு சொன்னால் என்னுடைய ஹிருதயத்தில் எங்கன்னு கேட்டால், மே சேதசி மம மே, ரெண்டு இது உண்டு. சில சப்தங்களுக்கெல்லாம் அவைகளுடைய விதத்தில் ரெண்டு ரெண்டு ரூபம் இருக்கும். மத்தியை மதையே அப்படின்னு ஒரே விபக்தி ஒரே வச்சனத்துக்கு, சதுர்த்தி பக்தி ஏக வச்சனம் பார்த்தோன்னா மதிசப்தத்துக்கு மத்தியை மதையே, மத்தியும் யூஸ் பண்ணலாம் மதையும் யூஸ் பண்ணலாம். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வரும், ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ரெண்டாவது ரூபத்தை ஒரு வாக்கியத்தினுடைய முதல் சப்தமாக பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னா இருக்குது. உதாரணத்துக்கு மேவை வந்து முதல் இதில் போடக்கூடாது, மமந்தான் ஆரம்பிக்கணும், ரெண்டாவதாக வந்தால் மேயை போடலாம். அது மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ விபாத்து மே சேத்தசி, சேத்தஸ் அப்படின்றது இந்த மனசை குறிக்கிறது, சேத்த சப்தம். அதனுடைய சப்தமி விபக்தி தான் சேத்தசி. மனஹ சொல்லணும்னா மனஸ், மனசி மனசின மனதில், தேஜஸ் தேஜசி, சேத்தஸ் சேத்தசி. ஏழாம் வெற்றி அதிகரணம்னு சொல்லுவான். எங்கன்னு கேட்டால், என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஹிருதயத்தில் நன்றாக தோன்ற வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும் அர்த்தம், எப்பொழுதும் தியானத்துக்கு விஷயமாக வேண்டும்னு அர்த்தமாக இருக்கு. யார் அப்படின்னு கேட்டால், விஷ்ணு சேத்துகு எம்பிரமான் தான் இங்கே, விஷ்ணு ரேவ சேத்துகு, இங்கே விஷ்ணு தான் இங்கே சேத்து, அதனால் விஷ்ணு சேத்துகு, விஷ்ணுவாகிய அந்த சேத்து. இப்போ விஷ்ணுவாகிய அந்த சேத்துக்கு இங்கே என்ன சம்பந்தம்னு சொன்னால், வேகா விகாத ஹேத்துகு, வேகா பகா விகா விகாத ஹேத்துகு, பகா சப்த அலங்காரம் சொல்லுவோம், அதே சவுண்ட்ஸ் திருப்பி திருப்பி வரும். விஷ்ணு சேத்து விகாத ஹேத்து, வேகாபகா வேக விகாத, வேகான்றது அதி பார்த்தம், வேகபதிக்கு தான் வேகான்னு பேர். அவள் ஆபகா, ஆபகான்னு சொன்னால் அந்த நதியை குடிக்கிறது, வேகான்றது அதனுடைய நேம், ஆபகான்றது அதனுடைய அந்த ரிவர்னு குடிக்கிறது. வேதாபகா வேக விகாத ஹேத்துக்கு, விகாதம் பண்ணுறதுன்னு சொன்னால் துவம்சம் பண்ணுறதுன்னு அர்த்தம். விகாதம் அப்படின்னு சொன்னால் தடுக்கிறது, விக்னம் இருக்கணும், தடுக்கிறது, துவம்சம் பண்ணுறது, இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் விகாத. ஹேத்துகுன்னு சொன்னால் காரணம். ஸோ வேகபதி என்ற ஆற்றினுடைய வேகத்தை தடுப்பதற்கு காரணமான விஷ்ணு என்கிற சேத்து எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் தோன்ற வேண்டும், சிறப்புற்று விளங்க வேண்டும் தான் புத்தகத்துக்கு இந்த பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம். இப்போ இந்த விஷ்ணு சேத்துகுன்னு சமஸ்தபதம் பிரிச்சிருந்தா விஷ்ணுகு சேத்துகுன்னு இருக்கணும், விஷ்ணு சேத்துகுன்னு எழுதக்கூடாது, விஷ்ணு சேத்துகு. அதே மாதிரி வேகா பகா வேக விகாத ஹேத்துகு ஒரே சமஸ்தபதம், ஒரு காம்பவுண்ட் வேர்ட் அது, அதுலேயும் நம்ம ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு வாக்கியம் ஆயிட்டது, வேகவதி என்கிற ஆற்றினுடைய வேகத்தை தடை செய்ய வந்த காரணமான விஷ்ணு என்கிற சேத்து, அதனால் அந்த வேகாபகா வேக விகாத ஹேத்துகு வந்து ஒரே பதம், சமஸ்தபதம் அதுக்கு கிடையாது. இப்போ இந்த என்ன பண்ணிட்டு இந்த விஷ்ணு சேத்துகு அப்படின்னு கேட்டால், இப்போ அதற்கு இன்னும் சொல்கிறார் அம்போஜ யோனேகே, அம்போஜ யோனேகே யோனிகி, அம்போஜ யோனிகி, அம்போஜம்னா தாமரை. அது அம்போஜம் ஏன் வந்ததுன்னு கேட்டால், அம்பஸ்ன்னு சப்தம் அது, அதனுடைய பிராத்திபதிகம் அம்பஸ், அம்பஸ்ன்றது அம்பக ஜ அம்போஜ அப்படின்னு ஆகும். இந்த மனோஜின்லாம் பேர் வச்சுருக்க, சின்ன வயசுலாம் எவ்வளோ வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கோம், அவைகள்லாம் சம்ஸ்கிருத ஆர்ஜி நமக்கு தெரியாது. மனோஜ் அப்படின்னு பேர் சாதாரணமாக அந்த வடக்கத்தை இப்பெல்லாம் வச்சுப்பா, மனோஜ் மனோஜ, அது மனோஜக அப்படின்னு பெயர், மனதிலிருந்து தோன்றியவன்னா அதுக்கு அர்த்தம் மனோ. ஏ மனஜகன்னு வரலன்னா மனசுன்னு இருக்கன்னா அந்த விசர்க்கம் இருக்கணும், அது இன்செப்பரபிள், அதனால் மனோ. அது சேரும்போது இந்த விசர்க்கத்தோடையே சேரும், மனசு அந்த சகாரம் இருக்கணும், அது விசர்க்கமாகி அது ஓனாகி மனோஜ அப்படின்னு ஆகும். அது மாதிரி அம்போஜ சில பதங்கள் மட்டும்தான், எல்லாம் மாறாது. பெரும்பாலும் சகாரந்தமாக இருக்கக்கூடிய நபும்சகலிங்க சப்தங்கள்லாம் அப்படி அப்படி ஆகும். சரி, அம்போஜ யோனிகி அப்படின்னு சொன்னால் தாமரையில் பிறப்பு எவனுக்கோ அவன் அப்படின்னு அர்த்தம். அம்போஜ யோனிகின்னு சொன்னான், அந்த பிரமனானவன் திருவுந்தி கமலத்தில் அவன் தோன்றினான் அந்த பிரமன். இப்போ அம்போஜ யோனிகின்றது அதனுடைய ஷஷ்டி விபக்தி தான் அம்போஜ யோனேகே, ஹரிஹி ஹரேகே இக்காராந்த புள்ளிங்க சப்தம். அப்போ அந்த தாமரையிலிருந்து பிறந்த பிரமனுடைய ஹயமேத தீட்சா, அவன் அஷ்டமேத யாகம் பண்ணவும் தீட்சை பண்ணிட்டு இருக்கான். பிரம்மா என்ன பண்ணிருக்கார், அஷ்டமேத யாகத்தை ஒரு பண்ணி முடிக்கணும், விரதம் எடுத்துகிட்டு இருக்கார், தீட்சை எடுத்துகிட்டு, தீட்சைன்னா விரதம் எடுத்துகிட்டு இருக்கார். ஆனால் இப்போ என்னாச்சு, அதற்கு பெரிய தடை வந்துடுது, உள்ளுக்குள்ளேருந்தே அப்போசிஷன் வந்து ஆற்றுலேருந்தே வெள்ளேருந்தே இல்லை. அதனால் இப்போ இருந்தாலும் அவர் பெருமாளத்தில் போய் அந்த ஒரு சரணாதி பண்ணுறார், இல்லை பிரார்த்தனை பண்ணுறார், இந்த வேள்வியை காப்பாற்றுறப்பா, ஏன்னா உன் பொருட்டு தான் இந்த வேள்வியே அப்படின்னு சொல்ல பகவான் என்ன பண்ணார், எது பக்ஞம் அபங்க ரக்ஷா எது உபக்ஞம். இப்போ போன பத்தியத்தில் வந்து யகன்னு போட்டார், இப்போ இந்த இடத்துல எது பக்ஞம்னு உபக்ஞம், உபக்ஞம்னா எது முதலாக அப்படின்னு அர்த்தம். எவன் தொடங்கி அல்லது எவன் கண்ட வழியாக அப்படின்னா தமிழ் அர்த்தம், தமிழில் நாத்தோபக்யம்னு சுவாமியை வேற இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கார். நாத்தோபக்யம்னா நாத்தமுனி தொடங்கி, நாத்தமுனி கண்ட வழியில் அப்படின்னு அர்த்தம். இப்போ எத்துன்னு போட்டதுனால யஹன்னு போட்டிருந்தா வெளில போட்டிருந்தோம் சப்தத்துக்கு வெளில, எத்து உபக்யம் எது பக்யம் அது இதில் சமாஜமாகிட்டு, எது பக்யம் எத்து ஊ இத்து ஊ சேர்ந்து தூ ஆயிடுச்சு. ஸோ எது பக்யம் அப்படின்னு ஆச்சு. எது பக்யம்னா என்ன அர்த்தம், இப்போ எவன் கண்ட வழியாக, எவன் பொருட்டு, எவனால் அப்படின்னு அர்த்தமாக இருக்கு. அபங்க ரக்ஷா, இப்போ ஹயமேத அயமேத தீக்ஷா அபங்க ரக்ஷா, திருப்பி அந்த அலங்காரம் தீக்ஷா ரக்ஷா. அபங்க ரக்ஷான்னு சொன்னால் பங்க பங்கனாலும் உடையிறதுன்னு அர்த்தம். அபங்கு அபங்குலாம் பாடுற பாருங்க, இடைவிடாது இருக்கக்கூடியது. அபங்க ரக்ஷா, அபங்கன்னு சொன்னால் உடையாத ரக்ஷையாக, பூர்த்தியாயிற்றோ தடையின்றி காக்கப்பெற்றதாக ஆயிற்றோ. அந்த ஆயிற்றோன்னு சொல்கிறது எது, ஆசீத்து அஸ் தாத்துன்னு சொல்லுவாள், அஸ் புவி அச புவின்னு சொல்லுவாள், புவினா இருத்தல் ரதத்தை குறிக்கிறது. இந்த அஸ் தாத்துக்கு ஆசி தாஸ்தாம் ஆசன் அப்படின்னு அதுக்கு பேர், அப்படின்னு அது போகும் பாஸ்டன்ஸில், லங் லங் லக்காரம்னு சொல்லுவாள், லங் லக்காரம்னு சொன்னால் இது பாஸ்டன்ஸ், அனத்தியத்தனை பூத காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசித்துன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ பின்பற்றலன்னு பார்த்தோம்னா அம்போஜ யோனேகே ஹயமேத தீட்சா எதுபக்யம் அபங்கரக்ஷா ஆசீத்து. திருப்பி மேலே போனோம்னா வேகாபகா வேக விகாத்தே ஹேத்துகு விஷ்ணு சேத்துகு மே சேத்தசி விபாத்து அப்படின்னு அண்மையம். அதாவது முதல்ல இப்படி சொல்லிட்டோம், அந்த வேகவதி நதியினுடைய வேகத்தை தடை செய்வதற்காக வந்த விஷ்ணு சேத்து என்னுடைய ஹிருதயத்தில் தோன்ற வேண்டும், இருக்க வேண்டும். எது எது பொருட்டு அல்லது எதன் காரணமாக பிரம்மாவினுடைய தாமரிலிருந்து தோன்றிய பிரம்மாவினுடைய அந்த ஹயமேத ரதமானது பூர்த்தியாயிற்றோ அப்படின்னு இதுக்கு அர்த்தம். விபாத்துமே சேத்தசி விஷ்ணு சேத்துகு வேகாபகா வேக விகாத்த ஹேதுகு. விஷ்ணு சேத்துகுன்றது புல்லிங்க சப்தம், வேகாபகா வேக விகாத்த ஹேதுகும் புல்லிங்க சப்தம், அது சப்ஜெக்டாக இருக்குது. விஷ்ணு சேத்துகுன்ற சப்ஜெக்ட், வேகாபகா வேக விகாத்த ஹேதுகுன்றது அந்த அப்ஜெக்ட் விசேஷம். அதற்கு பிறகு இங்கே ஹைமேத தீக்ஷா அபங்க ரக்ஷா, அதுவும் அதில் சப்ஜெக்டாக தான் வருது. அபங்க ரக்ஷான்றது ஒரு விசேஷமாக வச்சுக்கலாம். அது மாதிரி ஆயிற்றோ அப்படின்னு ஆச்சு. இது வந்து இப்போது நான்காவது பத்தியம் ஸ்ரீ வேகாசேத்து ஸ்தோத்திரம், அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.